மன்னிக்க மாட்டாயா? உன் மனமிறங்கி மன்னிக்க மாட்டாயா? உன் மனமிறங்கி நீயொரு மேதை நானொரு பேதை, நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் போதும் மன்னிக்க மாட்டாயா? மன்னிக்க மாட்டாயா? உன் மனமிறங்கி நீயொரு மேதை நானொரு பேதை, நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் போதும் மன்னிக்க மாட்டாயா? உனக்கென ஏற்றி வைத்தேன் பொன்னழகு தேவியுந்தன் தரிசனம் பார்த்து வந்தே. என் விழிகள் தீபங்களாய் உனக்கென ஏற்றி வைத்தேன் பொன்னழகு தேவியுந்தன் தரிசனம் பார்த்து வந்தே. உன்னடிமை உன்னருளை பெற ஒரு வழி இல்லையா? உன்னருகில் வாழ உந்தன் நிழலுக்கு இடமில்லையா? மன்னிக்க மாட்டாயா? உன் மனமிறங்கி நீயொரு மேதை நானொரு பேதை, நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் போதும் மன்னிக்க மாட்டாயா? ராகங்களாய் ஒலிப்பதும் மூச்சல்லவா? என் மனதில் நாள் முழுதும் இருப்பது நீ அல்லவா? என் குரலில் ராகங்களாய் ஒலிப்பதும் மூச்சல்லவா? என் இதயம் உன்னுடைமை உனக்கது புரியாதா? இன்னுமதை நீ மிதித்தால் உனக்கது வலிக்காதா? மன்னிக்க மாட்டாயா? உன் மனமிறங்கி நீயொரு மேதை நானொரு பேதை, நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் போதும் மன்னிக்க மாட்டாயா?